श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम वेद कमंडलु जलैर्विहितार्चनं ते पादाम्बुजं प्रतिदिनं प्रतिपद्यमाना स्तोत्रप्रियत्रिपथगादिसरित्वराणां पन्ना बभूव भुवने बहुमानपात्रम् श्री देहलीशस्तुतिः 15வது பத்தியம். இந்த பத்தியத்தில் அந்த பண்ணா அதாவது அந்த பெண்ணை ஆற்றினுடைய சிறப்பை சுவாமி வர்ணிக்கிறார். 14வது பத்தியத்தில் கங்கையினுடைய 13, 14 ரெண்டுத்துலேயும் அந்த கங்கையினுடைய ஒரு சிரேஷ்டியம் மேன்மையை வர்ணித்தார். இப்போது இந்த பெண்ணையாறு கங்கை மாதிரி ஒரு உற்பத்தி ஒரு பிறப்பை பெறாவிட்டாலும் இது கங்கையை காட்டிலும் சிறப்பாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், கங்கை ஒரு வாட்டி தான் அதுக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிது. இன்ஃபேக்ட் அது திருவடியை விட்டு வந்துடுது பெருகிடுது. ஆனால் அந்த பெண்ணை யார் என்ன பண்ணுறதுதான், தினந்தோறும் போய் எம்பெருமானுடைய திருவடியை ஸ்பர்சிக்கிறது தான். அதாவது இப்படி நினச்சிக்கலாம், டெய்லி துவயத்தை அனுசந்தானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா திருவடி அந்த திருவடி துவயம் தானே. அப்போ திருவடி துவயத்தை திருவடி தான் உபாயம், அந்த துவயம் தான் இரட்டை. அதை போய் அனுசந்தானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். அப்படி அனுசந்தானம் பண்ணுறதுனாலேயே இந்த பெண்ணையாரானது கங்கை முதலிய நதிகளை காட்டிலும் சிறப்புற்று விளங்குகின்றதுன்னு அழகாக சாதிக்கிறார். ஸ்தோத்திர பிரிய ஸ்துத ஸ்தோதார்னு சஹஸ்ரநாமத்தில் வரைச்சு ஸ்துதி பிரியன் ஸ்தோத்திர பிரியன்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம், அந்த பெயரை இங்கே போட்டுக்கிறார். ஸ்தோத்திர பிரிய அதான் சம்போதன பதம். ஸ்தோத்திர பிரியா அது பதமாய் பக்தி, ஸ்தோத்திர பிரியன்றது சம்போதனம். ஸ்தோத்திர பிரியனே பபூவ, பபூவ தான் கிரியாபதம். ஏற்கனவே பார்த்தோம் பபூவ, இது வந்து புண்ணியா பபுவன்னு 13வது பத்தியத்தில் சாதித்தார் கடைசி பாதத்தில். இங்கே பண்ணா பபூவ பூ தாத்துனுடைய பூ சத்தாயாம் தாத்து இருத்தல் அதை குறிக்கிறது, ஆகுதலையும் அதை குறிக்கும். இங்கே ஆயிற்று, அதனுடைய லிட்டில் காரணம், லிட்டுன்னு சொன்னால் ரிமோட் பாஸ்ட், நம்முடைய காலத்துக்கு ரொம்ப முன்னாடி. பண்ணா பபூவ இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. ஸ்தோத்திர பிரிய பண்ணா பபூவ பெண்ணையானது ஆயிற்று. என்னவாக ஆயிற்றுன்னு கேட்டால், பகுமான பாத்திரம் பபூவ. பகுமானம்னாலே ஒரு மரியாதை, ஒரு மிக்க மதிப்பு, ஒரு கொண்டாடுவது. பகுமானத்திற்கு பாத்திரமாக ஆயிற்று. பாத்திரம்ன்றது நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். பாத்திரம்னாலே கொள்ளுதல், எதெல்லாம் கொள்ளுமோ அதுக்கெல்லாம் பாத்திரம்னு பெயர், விச் எவர் கேன் ஹோல்டு. அப்போ அந்த சாத்திர ஸ்டூடெண்ட்ஸையும் பாத்திரம்னு சொல்கிறோம். சத் பாத்திரத்துக்கு கொடுக்கணும்னா நல்ல ஒரு வியக்தி, கொடுக்கப்பட்ட ஞானத்தை நல்லா ரட்சிக்கக்கூடியவன் தாற்பயமாகுது, வைத்து கொள்ளக்கூடியவன். அது மாதிரி இங்கே பெண்ணையாரானது பகுமானத்துக்கு நன்னா கொண்டாடுவதற்கு மரியாதை கொடுப்பதற்கு ஏற்றதாக உரியதாக ஆயிற்று. எவைகளுக்குள்னு கேட்டால், த்ரிபதகாதி சரித்வரானாம். த்ரிபதகா அப்படின்னு த்ரிபதகான்னு கங்கைக்கு பெயர். பதம்னா வழி, மூன்று வழி, மேலுலகம் பூமி பாதாளம் வரைக்கும் போகிறதுனால த்ரிபதகா. ஆதினா முதலிய, சரித்னா வாட்டர் பாடி, நீர் நிலைகள், நதி இத்தியாதிகள் அல்லது நதிகள்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல வரானாம், வரஹன்னு சிறந்த நதி, வரஹன்னா சிறந்ததுன்னு அர்த்தம், சரித்வரானா சிறந்த நதி. சரித்வரானாம்ன்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். த்ரிபதகாதி சரித்வரானாம் ஒரே பதம், சமஸ்தபதம். அதாவது கங்கை முதலிய சிறப்பான நதிகளுக்குள் அப்படின்னு அர்த்தம் இந்த மொத்தத்துக்கும். அந்த நதிகளுக்குள் பண்ணா பகுமான பாத்திரம் பபூவ. புவனே அப்படின்னு போட்டுருந்தார். புவனேன்னா இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் பெண்ணையாரானது அந்த ஒரு ஏற்றத்தை பெற்றது. எப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்ற வேத கமண்டலு ஜலைகி, வேதஸ்ன்னு சப்தம் அது சகாராந்தம் வேதஸ். இந்த வேதஸ்ன்றது பிரம்மாவை குறிக்கிறது, வேதாகான்னு போகும். சில சமயம் பிரதமா பக்தி சப்தங்கள் தீர்க்கமாக இருந்து விசர்க்கத்தில் முடியும், சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, அதில் வேதாக. அந்த இஸ்ஸுன்றது வேதஸ்ன்றது பிராதிபதிகத்தில் இருக்கும், அந்த இஸ்ஸு விட முடியாது, அதனால தான் வேத கமண்டலுன்னு இங்கே இருக்கு. இந்த வேத கமண்டலுவில் சேர்த்து எழுதணும், வேதா கமண்டலும் எழுதக்கூடாது, ஏன்னா வேத கமண்டலு. வேத கமண்டலுன்னு சொன்னால் பிரம்மாவுடைய கமண்டலம். ஜலைகி அதிலிருந்து பெருகிய ஜலத்தினால், திருத்தியா பக்தி பகுவச்சனம் ஜலைகி, பெருகிய ஜலங்கனினால் ஜலத்தினால் விஹித்த அர்ச்சனம், விஹித்தன செய்யப்பட்டது. அர்ச்சனம்னா அர்ச்சனை, அர்ச்சனம்னா அந்தத்தில் அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் வச்சுக்கலாம். விஹித அர்ச்சனம்ன்றது அந்த திருவடிக்கு விசேஷனம், செய்யப்பட்ட அர்ச்சனையை உடையதான. தே பாதாம்புஜம், தேன தவத்தே, ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் யுஷ்மத் சப்தம். பாத அம்புஜம்னா திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையை தித்தியாய பக்தி பிரதிதினம் பிரதிபத்தியமானு போட்டுண்டார். பிரதிதினம்னா டெய்லி, எப்பையும் தினந்தோறும் பிரதிபத்தியமானா, பத்து பது தாத்துக்கு அடைதல் அர்த்தம், பத்தியத்தேன்னு ஆத்மனை பதம் அது, அதனுடைய அதுக்கு மேலே பத்தியம் ஷானச் பத்தியம் பேர். பத்தியமானா பத்தியமானக பத்தியமானா பத்தியமானம் அப்படின்னா அடைகின்ற அடைந்து கொண்டிருக்கிறன்ற அர்த்தத்தை கொடுக்கறது. பிரதின்றது அது ஒரு உபசர்க்கம், அது சேர்த்த நன்னா உன் திருவடியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அல்லது உன் திருவடியை அடைந்து கொண்டிருக்கிற தினந்தோறும் அந்த பெண்ணையாரானது பபு, பகுவான பாத்திரம் பபுவன பூர்த்தியாக அன்பையும். உருத பார்த்தோம்னா ஸ்தோத்திர பிரிய வேத கமண்டலு ஜலைஹி விஹிதார்ச்சனம் தே பாதாம்புஜம் பிரதிதினம் பிரதிபத்தியமானா பண்ணா புவனே த்ரிபதகா த்ரிபதகாதி சரித்வரானாம் பகுமான பாத்திரம் பபுக. ஸ்தோத்திர பிரிய ஸ்தோத்திரத்தினால் மகிழ்ச்சி அடைபவனே வேத கமண்டலு ஜலைஹி, வேத என்று பிரம்மாவை குறிக்கிறது, பிரம்மாவுடைய கமண்டலத்திலிருந்து பெருகிய நீர்களால் விஹித அர்ச்சனம் செய்யப்பட்ட அர்ச்சனையுடையதான தே பாதாம்புஜம் உன்னுடைய திருவடி தாமரையை பிரதிதினம் பிரதிபத்தியமானா ஒவ்வொரு நாளும் வந்து அடைந்து கொண்டிருக்கிற அடைகின்ற பண்ணா பெண்ணையாரானது புவனே இந்த உலகத்தில் த்ரிபதகாதி, த்ரிபதகாதின்னு சொன்னால் கங்கா முதலிய சரித்வரானாம் சிறப்புற்ற அல்லது சிறந்த நதிகளுக்குள் பகுமான பாத்திரம் மிக கொண்டாடுவதற்கு ஏற்றதாக உரியதாக மதிக்கத்தக்கதாக பபுவ ஆயிற்று. இதுதான் பதினைந்தாவது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது. இதில் பெண்ணை ஆற்றினுடைய சிறப்பை பறக்க பேசுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.